துப்பாக்கி கையில் எடுத்து ரெண்டு தோட்டாவும் பையில் எடுத்து கை கொக்கு சூட போகும் வழிதான் அது தப்பி இங்கு போகும்படிதான் நீ என்ன சுட்டது என்ன கண்ணு இந்த கன்னி பொண்ணு கண்ணு கண்ணு என்ன சுட்டது என்ன கண்ணு இந்த கன்னி பொண்ணு கண்ணு கண்ணு துப்பாக்கி கையில் எடுத்து ரெண்டு தோட்டாவும் பையில் எடுத்து துப்பாக்கி கையில் எடுத்து எத்தனையோ வேட்டையில என்னென்னமோ சுட்டு புட்டேன் ஒன்ன மட்டும் கட்டு போட விட்டு புட்டேன் தொட்டு பேசும் சொக்க தங்கம் பக்கம் வர கட்டு பட்டு சேலையில என்ன கட்டி போட்டு புட்டேன் எத்தனையோ வேட்டையில என்னென்னமோ சுட்டு புட்டேன் ஒன்ன மட்டும் கட்டு போட விட்டு புட்டேன் தொட்டு பேசும் சொக்க தங்கம் பக்கம் வர கட்டு பட்டு சேலையில என்ன கட்டி போட்டு புட்டேன் தஞ்சாவூர் தேரொன்னு நடந்து சாஞ்சாடித்தான் நேருல வருது தந்தானத்தான் பாட்டுன்னு பாடி நெஞ்சத்தோடும் ராகத்தை தருது வெள்ள மேகம் அது மேல வெள்ளி ஊஞ்சல் போட்டுத்தாரே பட்டு குஞ்சம் கட்டி விட்டு கொட்டி கொட்டி தாளம் போடு துப்பாக்கி கையில் எடுத்து ரெண்டு தோட்டாவும் பையில் எடுத்து ஏய் கொக்கு சூட போகும்படிதான் அது தப்பி இங்கு போகும்படிதான் என்ன சுட்டது என்ன கண்ணு இந்த கன்னி பொண்ணு கண்ணு கண்ணு என்ன சுட்டது என்ன கண்ணு இந்த கன்னி பொண்ணு கண்ணு கண்ணு மக ஒத்தையில போவதுல குத்தம் இல்ல ஒன்ன சுத்தி வாடுதடிய மூசுறு ஒத்தையாக சுத்துங்கிளி ரட்டையாக சுத்தி வர நித்த நித்தம் சாகுதடிய மனசு அத்த மக ஒத்தையில போவதுல குத்தம் இல்ல ஒன்ன சுத்தி வாடுதடிய மூசுறு ஒத்தையாக சுத்துங்கிளி ரட்டையாக சுத்தி வர நித்த நித்தம் சாகுதடிய மனசு ஒன்னா சேர ஆசை இருக்கு சொன்னா நெஞ்சு மாறாதா பொன்ன போல நேரம் போச்சு சேர்ந்தா துன்பம் தீராதா வச்சு பார்த்தா வாழத்தாரு விட்டு போனா வாழனாரு நாரெடுத்து பூத்தொடுத்து மாலை ஒண்ணு கட்டி போடு துப்பாக்கி கையில் எடுத்து ரெண்டு தோட்டாவும் பையில் எடுத்து ஏய் கொக்கு சூட போகும்படிதான் அது தப்பி இங்கு போகும்படிதான் என்ன சுட்டது என்ன கண்ணு இந்த கன்னி பொண்ணு கண்ணு கண்ணு ஏய் என்ன சுட்டது என்ன கண்ணு இந்த கன்னி பொண்ணு கண்ணு கண்ணு